காசெல்லாம் உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசெல்லாம் உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே சந்தேகம் எந்த மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை நீங்கள் போடும் வேஷமா மாத்திலா உண்மை காதலே மாறுமா செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே தன்னில் வாழ்வதே இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழ்வே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழ்வதே இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழ்வே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ